அற்புதமான பெண்ணுதா வந்தவ வந்து எந்த நெஞ்சிலேதோ தந்தவ அவள போல பெண்ண நானும் பார்க்கல அவள பார்த்த பின்பு நானும் தூங்கல உடையில் நீயும் என்னையே சொல்கிறாய் அணுக்கேங்கும் கரங்களை நீ கட்டியேன் போடுறாய் சாந்தமான பெண்ணுதா வந்தவ வந்து எந்த நெஞ்சிலேதோ தந்தவ பின்பு நானும் தூங்கல முகமேனோ வந்து என்னை கொல்லுது அவளில் அவள் ஒன்று இல்லை என்று தோணுது தித்தக்கர ஓரத்தில உன்னை நான் பார்த்தனே தித்தவள்ளி என்னில் ஊத்தி ஏனோ போனாயடி நெஞ்சிலேதோ தந்தவ அவள போல பெண்ண நானும் பார்க்கல அவள பார்த்த பின்பு நானும் தூங்கல முகவரி இல்ல அவளின் பின்னால் நடந்து நான் போறனே முழுமதி உன்னை பார்த்த உடையில் நீயும் என்னையே சொல்கிறாய்க்கேங்கும் கரங்களை நீ கட்டியேன் போடுறாய் சாந்தமான பெண்ணுதா வந்தவ வந்து எந்த நெஞ்சிலேதோ தந்தவ போல பெண்ண நானும் பார்க்கல அவளை பார்த்த பின்பு நானும் தூங்கலை.